ஆடியடங்கும் வாழ்க்கையடால் ஆரடி நிலமே சொந்தமடா ஆடியடங்கும் வாழ்க்கையடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடியடங்கும் வாழ்க்கையடா என்பதே முகவுரையாம் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பதே முடிவுரையாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடியடங்கும் வாழ்க்கையடா இருப்பவன் கவலையை மறக்கின்றான் தீமைகள் செய்பவன் அழுகின்றான் இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ இறக்கின்றான் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா வகுப்பான் அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை தொடங்குவார் சிலர் அதை